நல்ல ஜோடி இது மாப்பிள்ள பொண்ணையும் பாரு, ஜோடி நல்ல ஜோடி இது மாப்பிள்ள பொண்ணையும் பாரு, பாடி விளையாடி உள்ள சங்கதி எல்லாம் கூறு, பாடி விளையாடி உள்ள சங்கதி எல்லாம் கூறு. நல்ல தவம் இருந்து பெத்து எடுத்த ராணி மகாராணி, நல்ல தவம் இருந்து பெத்து எடுத்த ராணி மகாராணி, இந்த குணவதிய கண்டுபிடிச்ச ராசா மகராசா, இந்த குணவதிய கண்டுபிடிச்ச ராசா மகராசா. ஓ ஜோடி நல்ல ஜோடி இது மாப்பிள்ள பொண்ணையும் பாரு, சொல்லு சேதிதான் பொன்னால் கட்டி பூட்டி இழுத்து பூஜைய போடும் நேரந்தான், மெத்தையில சிந்தாமயினி கோபாலம்மா முத்தாரம், எடுத்த ராணி மகராணி, இந்த குணவதிய கண்டுபிடிச்ச ராசா மகராசா. நல்ல தவம்